உலகில் பொய்மை பெருகி மெய்மை அருகி ஆதி அருமறை வழக்கமும் அறநடியார்பால் பூதி சாதன விளக்கமும் முறையே குறைவுற்று இருந்த நாளில் நிறைவுற்ற தவப்பயனால் சிவபாத இருதயர் பெற்றெடுத்த பிள்ளைப்பெருமானார் திருமறைக்காடு என்ற சிவதலத்தைச் சென்று எய்தினார்கள். திருநாவுக்கரசு சுவாமிகள் நெடுங்காலமாக அடைக்கப் பெற்றிருந்த திருக்கோயில் திருக்கதவம் திறக்கப்பாடி அருளினர். பின்னர் ஞானசம்பந்த பிள்ளையார் அடைக்கப்பாடி அருளினர். அவ்வமயம் அருளியதே சதுரம் மறைதான் எனத் தொடங்கும் திருப்பதிகம். சுவாமிகள் திரு அவதார காரணங்களுள் ஒன்றான வேதநெறி தலைத்தோங்குதலை நிறுவி அருளிய பெருமை உடைத்து இத்திருப்பதிகம். பாராயண பலன் உலக மக்கள் யாவரும் வணங்கத்தக்க பெருமையைப் பெற்று வான் அடைவர் என்பதாம். இரண்டாம் திருமுறை பண் இந்தளம். சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் மதுரம் போழில் சூழ் மறைக்காட்டுரை மைந்த இது நல்கீரை வைத்து அருள் செய்த எனக்கும் கதவம் திருக்காப்புள்ளும் கருத்தாலே சங்கம் சரளம் அவைதான் கரை கெட்டும் பங்கக் கடல் சூழ் மறைக்காட்டுரை மைந்த மங்கை உமையே பாகமுமாக கங்கை சடை மேலடைவித்த கருத்தே கூறவம் குறுக்கத்திகள் புன்னைகள் யாழல் மறுபும் போழில் சூழ் மறைக்காட்டுரை மைந்தா சிரமும் மலரும் திகழ் சென்றடைதன்மேல் அறவம் மதியோடு அடைவித்தல் அழகே பழசும் பவளத்தோடு பன்மலர் முத்தம் மடலம் பொழில் சூழ் மறைக்காட்டுரை மைந்தா உடலம் உமை பங்கமதாயுமில்கும் கடல் நஞ்சமுதாவுண்ட கருத்தேவானோர் மறைமாதவத்தோர் வழிபட்ட தேனார் பொழில் சூழ் மறைக்காட்டுரை செல்வா தேனோ தொழுநேத்த இருந்த நீங்கும் தானா கடுவேடுவன்னான கருத்தே பல காலங்கள் வேதங்கள் பாதங்கள் போற்றி மலரால் வழிபாடு செய் மாமறைக்காடா உலகேழுடையாய் கடைதோறும் முன்னெங்கும் பலை சேர்பலி கொண்டது தருதானே வேலாவலயத்து அகலே மிளிர்வெய்தும் சேலா திருமா மறைக்காட்டுரை செல்வா மாலோடயன் இந்திரன் நஞ்சம் நெங்கும் காவாத்திலை காமனை காய்ந்த கருத்தே கலங்குள் கடல் போதம் வாவும் கரை மேல் வளங்குள் பவர் வாழ்த்திசைக்கும் மறைக்காடா இலங்கை உடையான் அடற்பட்டிட செய்த அலங்கல் வீரல் ஊங்கி அது செய்தவாரே கூறின் விபல் கோடி உருத்திரல் போர்க்கும் பல்கோடி உருத்திரல் போற்றும் தேனம் கோழில் கூழ் மறைக்காட்டுரை செல்வா ஏனம் கழிகானவர் உன்னை முனின் வானந்தல மண்டியும் கண்டிலவாரே வேதம் தல ஓமம் வியந்தடி போற்ற ஓதம் புலவும் மறைக்காட்டில் உறைவாய் வேதில் சமண் சாக்கியர் வாக்கிடை என்பும் ஆதருடுதாம் அலகுற்றியவாரே காயின் நகரன் கலைஞான சம்பந்தல் வாழி மறைக்காடனை வாய்ந்தறிவித்த ஏழில் இசை மாலை இறங்கினை வல்லார்